ಯಸ್ಯಾಭವದ್ಭಕ್ತಜನಾರ್ತಿಹಂತುಃ ಪಿತೃತ್ವಮನ್ಯೇಷು ವಿಚಾರಿತೂರ್ಣಂ ಸ್ತಂಭೇವತಾರಸ್ತಮರಣ್ಯಲಭ್ಯಂ ಲಕ್ಷ್ಮೀಂ ನೃಸಿಂಹಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಶ್ರೀಮಾನ್ ವೇಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಶರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಸ್ಸು ಭಾಗಿ, ಇಂದ್ರೈ ದಿನಂ ವರದರಾಜ ಪಂಚಾಶತ್ತಲ 21 ಶ್ಲೋಕತ್ತಿನುಡೆಯ ಅರ್ಥಗಳ ಅನುಭವಿಪ್ಪೋ. ಶ್ಲೋಕಂ ಔಧನ್ವತೇ ಮಹತಿ ಸದ್ಮನಿ ಭಾಸಮಾನೆ ಶ್ಲಾಧ್ಯೇ ಚ ದಿವ್ಯ ಸದನೆ ತಮಸಃ ಪರಸ್ತಾತ್ ಅಂತಃಕಳೇವರಮಿದಂ ಸುಶಿರಂ ಸುಸೂಕ್ಷ್ಮಂ ಜಾತಂ ಕರೀಶ ಕಥಮಾಧರಣಾಸ್ಪತಂತೆ. ಔಧನ್ವತೇ ಮಹತಿ ಸದ್ಮನಿ ಭಾಸಮಾನೆ ಅಪ್ಪಿಂಗ್ರ ಶ್ಲೋಕತ್ತಿಲ ಎಂಬೆರುಮಾನ್ ஜீவர்களுடைய ஹிருதயத்தில் எழுதி இருக்கிறது வாத்சல்யத்தினாலேயும் சௌலபியத்தினாலேயும் தான் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வய கிரமம் ஹே கரீஷ ஔதன்வதே மகதி சத்மனி தமசா பரஸ்மின்னு ஸ்லாக்யே திவ்ய சதனேச்ச பாசமானே அந்தக்களேபரம் சுசூக்ஷ்மம் இதம் சுஷீரம் தே கதம் ஆதரணாஸ்பதம் ஜாதம் அப்படின்ட்டு அன்வயக்கிரமம். சுவாமி தேசிகன் எம்பெருமான் ஜீவர்களினுடைய ஹிருதயத்தில் எழுதி இருக்கிறது எவ்வாறு இது சாத்தியம், இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற போல ஒரு ஆச்சரியத்தோடு அனுபவிக்கிற. ஏன்னாக்கா எம்பெருமான் ஜீவர்களுக்குள்ள ஹிருதய துவாரத்தில் எழுதி இருந்து ஜீவர்களெல்லாம் நியமனம் பண்ணுறதுக்காக பெருமாள் அந்தர்யாமியாக ஹிருதயத்வாரத்தில் எழுதி இருக்க, அப்படி ஹிருதயத்வாரத்தில் எழுதி இருக்கிறதுக்குண்டான அவசியம் என்ன? என்னக்கா ஏதாவது ஒரு காரணத்தும் இருந்தால்தான் அந்த காரணத்துக்காகன்றதுக்காக இந்த ஹிருதயமாகிற சின்ன இடத்துல வந்து ஏழு இருந்து அனுகிரகிக்கக்கூடியதுவான இருக்கணும். என்னக்கா பெருமாள் விபு, விபுவாக எங்கும் பரவி இருக்கக்கூடியதான எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கக்கூடியவரான ஒருவர் ஒரு சின்ன இடத்துல இருக்கிறதுன்றது ரொம்ப சிரமமோ இல்லையோ. அதை தவிர்த்து ஹிருதயம்ங்கிறது சின்ன இடம், அந்த ஹிருதயம் இருக்கக்கூடிய பிரதேசம் ஒரு ஜுகுப்சையானது, சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு பிரதேசம். இந்த சரீரம் எப்படிப்பட்டது? ரத்தம், எலும்பு, மஜ்ஜா இவைகள்லாம் நிறைந்ததான இந்த ஷாட்கௌஷிக சரீரம்னு சொல்லுவா. அப்படி 6 தாத்துக்கள், சப்த தாத்துமயம், 7 தாத்துக்கள் நிறைந்ததான இந்த சரீரம் நமக்கே ஒரு அடிபட்டதுன்னாக்கா நம்ம அந்த இடத்த நம்மளாலே பார்க்க முடியாது, அப்படி ஒரு அருவருப்பாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதான சரீரத்துக்குள்ள அந்த ஹிருதயமாகிற பிரதேசத்தில் ஒரு சின்ன இடத்துல பெருமாள் எழுதியிருக்க, இது எவ்வளவு பெரிய வாத்சல்யம். அதுவும் எதுக்காக? தன்னுடைய பிரயோஜனத்துக்காக இல்லை, முழுக்க முழுக்க ஜீவர்களை அனுகிரகம் பண்ணி வழி நடத்தி மோட்சத்துக்கு கூட்டிட்டு போகணுன்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காகத்தான் அந்த ஒரு இது வாத்சல்யத்தை காண்பிக்கிறது. என்னக்கா எம்பெருமான் இருக்கிறதுக்கு வேற வழி இல்லாமல் ஹிருதய பிரதேசத்தில் வசிக்கலாம், வேற வழி இல்லாமல் ஹிருதய பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய தன்மைன்றது பெருமாளுக்கு கிடையாது. என்னக்கா அநேக விதமான இடங்கள், நிறைய இடங்கள் உண்டு. அதில் 1-2 இடங்களை சுவாமி தேசிகன் காண்பிச்சு இப்பேற்பட்ட இடங்களெல்லாம் விட்டுட்டு ஹிருதய பிரதேசத்தில் வந்து இருக்கிறதுன்றது வாத்சல்யத்தையும் சௌலபியத்தையும் இது ஸ்பஷ்டமாக காண்பிக்கிறதுன்னு சாதிக்கிற. என்னன்னாக்கா ஔதன்வதே மகதி சத்மனி பாசமானே ஸ்லாத்யேச்ச திவ்ய சதனே தமசப்பரஸ்தாத் அப்படின். அதாவது பிரகிருதிக்குள்ள திருப்பார்க்கடல் அப்பேற்பட்ட வசந்ததான இடம் எம்பெருமானுக்கு வாசஸ்தானமாக அது இருக்கிறதுன்றது அது ஒரு இடம். மேலும் பிரகிருதி மண்டலத்தை காட்டிலும் விலட்சணமான அப்ராகிருதமான ஸ்ரீவைகுண்ட லோகம், அந்த இடத்துல இருக்கிறது வாசஸ்தானமாக எம்பெருமானுக்கு இருக்கு. இப்படி உயர்ந்ததான சகல சௌகரியங்களும் நிறைந்ததான இப்பேற்பட்ட இடங்களெல்லாம் விட்டுட்டு ஹிருதயமாகிற சின்ன பிரதேசத்துல எம்பெருமான் ஏழு இருக்கிறது, இதை விடவா வாத்சல்யத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேண்டும் அப்படிங்கிற சுவாமி தேசிகர். என்னக்கா ஸ்ருதியிலேயே அங்குஷ்ட மாத்திரஸ்புருஷோ மத்திய ஆத்மனி திஷ்டதி அப்படின்ட்டு அந்த ஹிருதய பிரதேசம் எவ்வளவுன்றத ஸ்ருதி சொல்லும் பொழுது, உபனிஷத் வாக்கியங்கள்லாம் சொல்லும் பொழுது அங்குஷ்ட மாத்திரஸ்புருஷா, இந்த ஆத்மாவினுடைய ஹிருதயம் அங்குஷ்டம், கை கழி கட்ட விரல் அளவுக்குத்தான் இந்த ஹிருதயம் இருக்கும். அந்த இடத்துல கூட ஒரு அளவு சொல்றதுக்குன்றதுக்காகத்தான் கட்ட விரல்னு சொல்லித்தே தவிர்த்து அந்த கட்ட விரலை காட்டிலும் ரொம்பவும் சின்னதான இடம்தான் அந்த ஹிருதய பிரதேசம். அப்படியாகிற ஹிருதய பிரதேசத்துல எம்பெருமான் தன்னுடைய இருப்பிடத்து வாசஸ்தானமான ஸ்ரீவைகுண்ட லோகம் இத்தியாதிகளெல்லாம் விட்டுட்டு ஜீவர்களை நியமனம் பண்ணணும், ரட்சிக்கணும், அனுகிரகம் பண்ணணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு வாத்சல்யத்தோடு, வாத்சல்யம்னாக்க என்னன்னாக்கா வத்சல்ய வத்சல குணம், தன் குழந்தையின் மீது இருக்கக்கூடியதான ஒரு அம்மாவுக்கு எப்படி தன் குழந்தை மீது ஒரு அக்கறை அன்பு இவைகள்லாம் இருக்குமோ அந்த மாதிரி பெருமாளுக்கு ஜீவர்கள் மேல இருக்கக்கூடியதான ஒரு அக்கறை அன்பு பாசம் இத்தியாதிகளை முன் வைத்துத்தான் அப்பேற்பட்ட வாசஸ்தானங்கள் எல்லாமும் விட்டுட்டு எம்பெருமான் ஜீவர்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ஹிருதய பிரதேசத்துல ரொம்பவும் சௌலபியமா ஏழு இருக்கிறான். அந்த களேபரமிதம் சுஷிரம் சுசூக்மம் ஜாதங்கரீஷ கதமாதரணாஸ்பதந்தே. அப்பேற்பட்ட உயர்ந்ததான வாசஸ்தானங்கள்லாம் விட்டுட்டு இப்படி ஹிருதயமாகிற சின்ன பிரதேசத்துல வந்து இருக்கிறதுன்றது எப்படி சாத்தியமாகும்? இது ஒரே ஒரு காரணம்தான், என்னன்னாக்கா ஜீவர்கள் மேல இருக்கக்கூடியதான ஒரு வாத்சல்யம் சௌலபியம் ஆகிற குணங்கள்னாலத்தான் நீ வந்து ஏழி ஜீவர்களை அனுகிரகம் பண்ற அப்படிங்கிற போல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல அனுபவிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷட கோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.